வீரமான ரோஜாவே, என்னை பார்த்து மூடாதே. ரோஜாவே, என்னை பார்த்து மூடாதே. கண்ணில் என்ன சோகம் போதும் ஏங்காதே, என் அன்பே ஏங்காதே. ஈரமான ரோஜாவே, என்னை பார்த்து மூடாதே. கண்ணில் என்ன சோகம் போதும் ஏங்காதே, என் அன்பே ஏங்காதே. என்னை பார்த்து ஒரு மேகம் ஜன்னல் சாத்தி விட்டு போகும். என்னை பார்த்து ஒரு மேகம் ஜன்னல் சாத்தி விட்டு போகும். உன் வாசலில் என்னை கோலம் இடு, இல்லை என்றால் ஒரு சாபம் இடு. பொன்னாரமே பந்து என்னோடு நீ பாடி வா சிந்து. ஈரமான ரோஜாவே, என்னை பார்த்து மூடாதே. கண்ணில் என்ன சோகம் போதும் ஏங்காதே, என் அன்பே ஏங்காதே. வந்த வேளை நீ நெஞ்சை மூடி வைத்த கோழை, நேரம் கூடி வந்த வேளை நீ நெஞ்சை மூடி வைத்த கோழை. என் நெஞ்சிலே இனி ரத்தம் இல்லை, கண்ணீருக்கே நான் தத்து பிள்ளை. என் காதலி ஆசை தூங்காது ராணி, கண்ணீரில் தள்ளாடுதே தோணி.